ಶ್ರೀಮನ್ನೂತನರಂಗಳಹರಿದ್ರಾಡಬ್ಧಾತ್ಮವಿದ್ಯಾಲಯಂ ಶ್ರೀಮನ್ನೂತನಲಕ್ಷ್ಮಣಹರಿದ್ರಾಹರಸಂಪ್ರಾಪ್ತತುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀವಾಸೇಂದ್ರಕಟಾಕ್ಷಸಂತತಸುಧಾಲಕ್ಷ್ಯಾತ್ಮಯೋಗಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮನ್ನೂತನವಾಗಧೀಶಯಮಿನಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋಗುರುಂ ನವ್ಯವಾಗೀಶಯೋಗೀಂದ್ರಾಯಾಸ್ಯಪರಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರಸ್ವತಂತ್ರಾರ್ಯಂ ಭಜಾಮಸ್ವಾತ್ಮಸಂಪದಂ ಯಸ್ಯವಾದ್ವೃತ್ತಿಪರ್ಯಂತಾಯಿತಿರಾಜಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನಗಣಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾರಣಬದ್ಧದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಶ್ರೀ ವಿಷ್ಣು ಚಿತ್ತಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲೀಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಮಿವಾನ್ಯಾಂ ಗೋದಾಮನನ್ಯಶರಣಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಸವಾಯೈ ನಮಃ. ಆಸ್ತಿಕೆ ಅನ್ಬರ್ಗಳು ಎಲ್ಲೋರುಕ್ಕೂ அடியனுடைய நமஸ்காரங்கள். அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி செந்நிலங்க தென்னிலங்கை சற்றாய் திரள் போற்றின்ற பாசுரத்தை வேடமனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பிலே நாம் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். பாசுரங்களிலே கையாண்ட வேத வாக்கியங்கள் என்னென்ன என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுபோல பிரம்மசூத்திரத்தினுடைய அர்த்தங்களையும் ஆண்டாள் நாச்சியார் எப்படி இங்கே காண்பித்திருக்கிறார் என்பதையும் பார்க்கலாம். அப்படி இந்த 24வது பாசுரம் மங்களாசாசன பாசுரம். போன பாசுரத்தில் உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து அப்படின்னு எம்பெருமானுக்கு கட்டளையிட்டார்கள் கோபியர்கள். அவன் சர்வ நியாமகன் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய எல்லா கோபியர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். சர்வ நியந்திருத்துவமானது, நியந்திர நியாமியக பாவமானது இந்த பாசுரத்தினால ரொம்ப அழகாகவே தெரிகிறது. சகஸ்ரநாமத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விஜிதாத்மா விதேயாத்மா அப்படின்னு இருக்கு. அதுல மற்றவர்களுடைய பாஷ்ய பிரகாரம் பார்த்தால் அவிதேயாத்மா அப்படின்னு பதத்தை பிரித்து அர்த்தம் தெரிவித்திருக்கிறார். ஆனா விதேயாத்மான்தான் நம்ம சம்பிரதாயப்படி பாஷ்யம்னு பார்த்தால் விதேயாத்மான் தான் பிரிக்கப்பட்டிருக்கு. பட்டர் அப்படித்தான் அருளி செய்துகிறார். இமௌ முனிஷார்தூலௌ கிங்கரௌ சமுபஸ்திதௌ ஆக்ஞாபய யதேஷ்டம் வை சாசனம் கரவாவகிம் அப்படின்னு ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதே மாதிரி சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபய மேச்சுத அப்படின்னு பகவத்கீதையில் ஒரு வாக்கியம் இருக்கு. அர்ஜுனனுடைய கட்டளைக்கு இணங்க கண்ணபிரான் இரண்டு சேனைகளுக்கு மத்தியில் ரத்தத்தை கொண்டு போய் நிறுத்தினான் என்பதை நாம் அறிந்து கொண்ட ஒரு விஷயம்தான். அப்போ எப்படி ராமபிரானுக்கு கட்டளை இட்டார்களோ, எப்படி கிருஷ்ணனுக்கு அர்ஜுனன் கட்டளை இட்டானோ, அதுபோல இங்க கோபியர்கள் சென்ற பாசுரத்தில் கட்டளையிட்டதை கேட்டு இணங்கி இப்போ அவனுடைய பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் அப்படின்னு சொல்றா போலையும், திருக்கண்டேன் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணா போலையும் இந்த இடத்துல மங்களாசாசனம் பண்ண தொடங்கினார்கள் இந்த கோபியர்கள். எம்பெருமான தேதம் சோமமிவ உத்தியந்தம் திருஷ்டுவாவை தர்மச்சாரினா மங்களானி பிரயுஞ்சானாக அப்படின்ற சாஸ்திர வாக்கிய பிரகாரம் மங்களாசாசனம் பண்ண தொடங்கினார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. இங்க எம்பெருமானுடைய சரித்திரங்கள் எல்லாம் சொல்லப்படுறது. எம்பெருமான் வெளியில வந்து நின்ற உடனேவே அவனுடைய விபாவதாரத்தில் காண்பித்த மகாத்மியங்கள் எல்லாவற்றையும் பட்டியலிட்டு காட்டுகிறார்கள் இங்க ஆண்டாள் நாச்சியார். அதுல அன்று இவ் உலகம் அலந்தா அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை சற்றாய் திரள் போற்றி அப்படின்லாம் சொல்லும் பொழுது எம்பெருமானுடைய சரித்திரம், எம்பெருமானுடைய திருவடி பலம், எம்பெருமானுடைய சாமர்த்தியம், எம்பெருமானுடைய பிரசம்சா, எம்பெருமானுடைய திருப்பாதம், எம்பெருமானுடைய குணம், எம்பெருமானுடைய ஆயுதம், இதெல்லாமே எப்பேற்பட்டவை என்பதாக இந்த பாசுரத்தில் உணர்த்தப்படுகிறது. அதில் ஒவ்வொரு பாசுரத்திலையும் நாம் பிரம்மசூத்திரத்தினுடைய அர்த்தங்களையும் பார்த்துட்டுருக்கோம். இப்போ பிரம்மசூத்திரத்தை இயற்றியவர் வியாச பகவான். பிரம்மசூத்திரத்தை விசிஷ்டாத்வைத சித்தாந்த பிரகாரம் கமப்பியாத்தியம் குரும் வந்தே என்று சொல்கிறா போல, ஏதங்கள் ஆயினவெல்லாம் இறங்கிலிடுவித்து பெரியாழ்வார் சாதித்தா போல, எம்பெருமான் தொடக்கமாக விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை அனைவரும் வளர்த்து கொண்டு வருகிறார்கள். இல்லையா, எம்பெருமானுக்கு பிறகு பிராட்டி, பிராட்டிக்கு பிறகு விஸ்வக்சேனர், விஸ்வக்சேனருக்கு பிறகு நம்மாழ்வார், இப்படி நம்மாழ்வார், நம்மாழ்வாருக்கு பிறகு நாதமுனிகள், நாதமுனிகளுக்கு பிறகு மற்ற ஆச்சாரியர்கள், பாஷ்யகாரருக்கு முன்பு இருந்தவரை எல்லோருமே விசிஷ்டாத்வைத சங்கர், திரமிடர், குகதேவர், பிரம்மநந்தி, பாருஜி, இப்படி எல்லோர்களுமே. இந்த பிரம்மசூத்திரம் என்பது வியாச பகவானாலே இயற்றப்பட்டது. அதற்கு விவரணம் எழுதியவர் போதாயனர் என்கின்ற விருத்திகாரர். அதுக்கு பிறகு டங்கர், திரமிடர், குகதேவர், பிரம்மநந்தி, பாருச்சி, இப்படியெல்லாம் அங்கும் பரம்பரைகள் மிக நீண்டு கொண்டே செல்கின்றன. அதில் இந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தில் நடுநாயகமாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தால் சாட்சாத் எம்பெருமானார். இந்த ஸ்ரீபாஷ்யத்தை நமக்கு அருளி செய்தவர். நாட்டிய நீசங்க சமயங்கள் எல்லாம் மாண்டன, நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது அப்படின்லாம் திருவரங்க தமுதனாரே சாதித்திருக்கிறார். அப்படி கருணை கடல் படைத்தவராக இருக்கக்கூடிய கருணை கடலான ஸ்ரீபாஷ்யகாரரையே ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய பாசுரம் இந்த அன்று இவ்வுலக வளர்ந்தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம். எம்பெருமான் தனது பெருமைகள் எல்லாவற்றையும் மறைத்து அவனிடத்தில் இருக்கக்கூடிய தாழ்த்தியை ஏறிட்டு கொண்டு ஒரு அசுரனிடத்தில் வந்து மூவடி நிலம் கேட்ட ஒரு விஷயத்தை அன்று இவ்வுலகமலந்தாய் அப்படின்னு சொல்றான். அதே திருவிக்கிரமனுடைய சரித்திரம் அப்படிப்பட்ட சரித்திரம். ஆச்சாரியர் அதாவது ஸ்ரீபாஷ்யகாரர் என்ன பண்றார், தம்மிடத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரித்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய நித்தியசூரியாக இருக்கக்கூடிய தன்மை, ஆதிசேஷனுடைய அவதாரம் இல்லையா, அதனால நித்தியசூரியாக இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் மறைத்து கொண்டு அஸ்மதாதிகளை போல சிறியோர்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் வந்து நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சிறுமை எல்லாவற்றையும் ஏறிட்டு கொண்டு இங்கே அவதரிக்கிறார். ஆச்சாரியர்கள் எம்பெருமான் அசுரனிடத்தில் எப்படி போய் ஒரு யாச்சகம் கேட்டானோ அது மாதிரி எம்பெருமானார் நம்மிடத்தில் வந்து ஆசுர பிரகிருத்திகளாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் ரகசியத்திரயம் கேட்க மாட்டீர்களா, தத்துவத்திரயம் கேட்க மாட்டீர்களா, சட்கத்திரயம் அப்படின்னா கீதை பகவத்கீதை கேட்க மாட்டீர்களா, தத்துவஹித புருஷார்த்தங்களை கேட்க மாட்டீர்களா அப்படின்லாம் ஆச்சாரியன் நம் திருவடிவாரத்தில் நம் இடத்துல வந்து பிரார்த்திக்கிறார். அப்படி எம்பெருமானாருக்கு தகுந்ததாக இருக்கக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். ஆச்சாரியனுடைய ஸ்ரீபா தீர்த்தம் இருக்கு, அது நம் போன்ற இருக்கக்கூடிய தாமச தேவதைகளை கூட பரம சாத்விகமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி. எப்படி மகாபலியை பரம சாத்விகனாக ஆக்கிய ஒரு சக்தி திருவிக்கிரம எம்பெருமானுக்கு இருக்கின்றோ, அது மாதிரி நம் போன்ற தாமச பிரகிருத்திகளை மிக சுத்தமாக ஆக்கக்கூடிய ஒரு பரம சாமர்த்தியம் படைத்தவர். பரம சாமர்த்தியம் ஆச்சாரியனுடைய பரம பவித்திரமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னால் ஆச்சாரியனுடைய ஸ்ரீபா தீர்த்தம். இதுதான் பின்னாடி ஒவ்வொரு இடங்கள்லையும் சொல்லிக்கொண்டு வரக்கூடியது. சென்றங்கு தென்னிலங்கை சற்றாய் திரள் போற்றின்னு சொன்னார் ஆழ்வார். வெங்கதிரோன் குலத்திற்கோய் விளக்காய் தோன்றி அப்படின்னு சூரிய வம்சத்தில் அவதரித்த எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்தார். தஸ்மை நமோ வகுலபூஷண பாஸ்கராய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ராமானுஜர் விஷயமாக. அதே மாதிரி பாஸ்கராயன் சொல்லி ரமாழ்வார் விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருவங்கி ஆழ்வார் விஷயமாக. ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹா அப்படின்னு சொல்லி எப்படி பெருமாள் வெங்கதிரோன் குலத்திற்கு ஓர் விளக்காய் தோன்றியவனாக அவதரித்தானோ, எப்படி நம்மாழ்வார் தஸ்மை நமோ வகுலபூஷண பாஸ்கராய என்று அவதரித்தாரோ, எப்படி திருமங்கையாழ்வார் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் என்று அவதரித்தாரோ, அதே போல ஸ்ரீமான் ஆவிரபூத பூமௌ ராமானுஜ திவாகரா என்று ஸ்வயம் சூரியனாகவே அவதரித்தார் பகவத் பாஷ்யகாரர். ராமன் பித்ருவாக்கிய பரிபாலனார்த்தமாக காட்டிற்கு சென்றான். எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யகாரரும் சர்வலோக பிதாவாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய நியமனத்தின் பேரில் சம்சார மருகாந்தாரே அப்படின்னு சொல்றா போல இந்த மாதிரியான சம்சார சாகரத்திற்கு எழுந்தருளினார். இப்படி எம்பெருமானார் பாஷ்யகாரருக்கு ஏற்றதாக இருக்கக்கூடியது இந்த பாசுரம். பொன்ன சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சகடம் அப்படின்னால் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடியது. அப்படி பார்த்தா எம்பெருமானாரான ஸ்ரீபாஷ்யகாரரும் சகபங்கம் செய்தார் அப்படின்றது தெரியறது. எப்படி எம்பெருமான் சகடத்தை பங்கமாக்கினாரோ அப்படி இவரும் சகடத்தை பங்கமாக்கினார். எப்படின்னா ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திலே கொண்டு சேர்ப்பது என்பது சகடம். இந்த உடல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த சரீரம், அது இங்கிருந்து இந்த சரீரத்திலிருந்து உத்கிரமணம் உத்கிராந்தி உத்கிரமணம் பெற்றவர்களை ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மார்க்கத்தை சகடம் அப்படின்னு காட்டுறா இந்த இடத்துல சோபதேசத்தை. உத்கிராந்தி கத்தியா கதி நாம் அப்படின்னு ஒரு பிரம்மசூத்திரம் இருக்கு, இரண்டாவது அத்தியாயத்துல மூணாம் பாகத்துல. அதுல சொல்லும்பொழுது இந்த இடத்திலிருந்து வெளிக்கிளம்ப கூடியவர்கள், இந்த சரீரத்திலிருந்து வெளிக்கிளம்பி உத்கிராந்தி கதி ஆகதி இதெல்லாம் உபனிஷத்து வாக்கியங்கள்ல ஸ்பஷ்டமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. அந்த பிரம்மசூத்திரத்தின் கீழே சில உபனிஷத் வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி மார்க்கம் செல்லக்கூடிய மார்க்கத்தை பற்றி சொல்லும்பொழுது சுக்லகிருஷ்ணே கதி ஹியேதே ஜெகத சாஸ்திரத்தே மதே ஏகையா யாதி அனாவிருத்தியும் அந்நயா ஆவர்த்ததே புனக அப்படின்லாம் பகவத்கீதை பிரமாணங்களும் அந்த சூத்திரத்தில் காட்டப்பட்டிருக்கு. இதுக்கு கிருஷ்ணகதி அப்படின்னு கூட சொல்லப்படுறது. இந்த மாதிரியாக சகடம் என்ற சொல், சகடத்தை பங்கமாக்கினவர் சாட்சாத் ஸ்ரீபாஷ்யகாரராக இருக்கக்கூடிய எம்பெருமானார் விஷயத்திலும் சொல்ல முடியும். நின்று வென்று பகைகளுக்கும் நின்கையில் வேல் போற்றி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கொள்வது கோல், வெல்வது வேல் அப்படின்னு சொல்லி தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு. கொள்வது கோல், வெல்வது வேல் அப்படின்னு சொல்லுவார். எப்படின்னா திருவாழி ஆழ்வானை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த இடத்துல திருவாழி திருச்சங்கு இவைகள்லாம் கூட உபலட்சணம். எம்பெருமானாரையும் திருவாழி திருச்சங்குகளினால, அதாவது நம் போல இருக்கக்கூடிய க்ஷேத்திர விரோதிகளை நிரசனம் பண்ணக்கூடியவர் எம்பெருமானார் அப்படின்னு, எம்பெருமானாருக்கு பஞ்ச ஆயுதங்கள் திருவரங்கத்தமுதனார் சாதிக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியன், சாரீரோத்தார தண்டம் வஜ்ரதண்டம் திரிதண்டம் அப்படின்னு சில சம்ஸ்கிருத ஸ்லோகங்களும் இங்க சொல்லப்படுறது. அப்படியாக சாட்சாத் ஸ்ரீபாஷ்யகாரருக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய பாசுரம் இன்று அன்று இவ் உலகம் அலந்தாய் அடிபோற்றி என்று சொல்லக்கூடிய பாசுரம் என்று சொல்லிக்கொண்டு இதோடு அடியன் இந்த உபன்யாசத்தை பூர்த்தி செய்து கொள்கிறேன். நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.